கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே. எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தூண்டுரே பவள மல்லி தோட்டம். நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே. கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே. கொடுக்கவா துடிக்கிறேன் நானே.